கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் அங்கையர்க்கண் மங்கள நாயகி மெல்ல சிரித்தா அங்கையக்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தா மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தா மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தா கங்கை பின்னாலே நெளிகின்ற கோலம் என்ன ஓர் கோல மேகங்கள் தாளாட்டு பாடாமல் பின்னாலே நெளிகின்ற கோலம் என்ன செவ்வாயில் தேனுண்டு சிருங்காரம் தாளாமல் தள்ளாடும் பொன் வண்டு கண்கள் இங்கே செவ்வாயில் தேனுண்டு சிருங்காரம் தாளாமல் தள்ளாடும் பொன் வண்டு கண்கள் இங்கே கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் மோகனம் அங்கையக்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தா மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தா கங்கை